சிறப்பா பேசுனீங்க ரெண்டு அணிகளுமே, நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, துன்பம் என்னாலே பாலியல் இல்லைன்னா ட்ரெஸ் இல்லைன்னா கலர் மட்டும்தான் துன்பமா? உங்களோட எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து பார்த்தா வெறும் கருப்பு கலரும் ட்ரெஸ் கம்மியா இருக்கிறது மட்டும்தான் வருதே தவிர, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு பாயிண்ட்ஸ் போயிருக்கலாம் இல்லைங்களா? என்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்டயே கேட்கறேன். ஒரு காடு, காட்டுல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பாம்பு, அந்த பாம்போட வாயில ஒரு தவளை. உங்ககிட்ட ஒரு கேள்வி, பாம்பை காப்பாத்துவீங்களா தவளையை காப்பாத்துவீங்களா?